அன்பே அமுதே அருங்கனியே, அன்பே அமுதே அருங்கனியே, ஆனந்த வாழ்வே காண்போம் நாம் இனியே, ஆனந்த வாழ்வே காண்போம் நாம் இனியே, அன்பே அமுதே அருங்கனியே. தந்தாயே குஞ்சும் கிளியே, கல்நல் மொழி பேசி கண்டால் வலை வீசி, கல்நல் மொழி பேசி கண்டால் வலை வீசி, கனிவாய் என்னை நீ கவர்ந்தாய் மகராசி, கனிவாய் என்னை நீ கவர்ந்தாய் மகராசி, அன்பே அமுதே அருங்கனியே. அமுதே அருங்கனியே.